மூவிதழ் முக்குண ரூபம் முக்கண்ணுடன் முக்கூறு முப்பிறவி பாவங்கள் போக்கும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. மூவிதழ் பசுமை கொண்டு முகிழ்த்திடும் அழகு வில்வம் மும்மைக்கும் மங்களம் நல்கும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. மூவிதழ் வில்வம் கொண்டு நந்திகேசனை பணிந்தால் ஓங்கிய பாவம் ஒழிந்திடச் செய்யும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. வேதியர்க்கு சாலா கிராம தானத்திற்கு ஒப்பான சோமையாக புண்ணியம் செய்யும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. சாலா கிராம வேதவித்து பூஜை பூவனம் தடாகம் யாக கோடி புண்ணியம் செய்யும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. கோடானு கோடி யானை யாகங்கள் நூறுடன் கன்னிகாதான புண்ணியம் காட்டும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. ஸ்ரீ மகாலட்சுமியில் தோன்றி ஸ்ரீ மகாவிஷ்ணு நாடும் வில்வ விருட்ச புண்ணியம் கிட்டும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. ஏக வில்வ மகாதேவ பூஜை யாக கோடிக்கு நிகராகும் அப்பெரும் புண்ணியம் நல்கும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. பார்த்தாலும் தொட்டாலும் வில்வம் பாவத்தை நாசம் செய்யும் பல கோடி பாவங்கள் போக்கும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. அயன் அரிசிவன் ஆகும் வில்வ அடிநடுமுடி மூன்றும் மும்மூர்த்தி பூஜா பலன் நல்கும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. காசிவாசம் காலபைரவ தரிசனம் கயை பிரயாகை தரிசன புண்ணியம் கிட்டும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. உமை பாகத்து ஈஸ்வரன் நந்தி தரிசன புண்ணியத்தோடு சகல பாவ நிவர்த்தியும் செய்யும் ஒரே வில்வ சிவார்ச்சனை. சிவன் கோவில் சந்நிதியில் சித்தமதாய் வில்வாஷ்டகம் உரைப்பவர்க்கு சிவலோகப் பேரானந்தப் பெருவாழ்வு சித்திக்குமே.